मालुमा डोलमा ऐसा लंगड़ी मालुमा तेजी गली जिन क्रैकी उठा सालमा गल कुछ उठा गलगले पलचिन पल बलक मिटा मैं लोकले टमकना टुमकना टोला टका टुमकना टुमकना टुमा गोली अटी पोना यनगिना अड़कना मुरकना तोट यता यरगना गिरकना सरकना उंडे अंदा उनगिना अलमा डोलमा பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே போரி முக்க சீனு போருடா மட்ட பண்ணி புட்டா மஜா மேல பேருடா தெச்சி கலி ஜின்னு கிராக்கி ஊட்டா சாலுமா அரிக்கல்லு கரிக்கல்லு கொத்து ஊட்டா கலகலே பல்ச்சின்னு பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே.